ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஞாச தசகத்துல இரண்டாவது பத்தியம். நியஸ்யாம்யகிஞ்சன ஸ்ரீமன் அனுகூலோன்யவர்ஜிதஹ விஸ்வாச பிரார்த்தனா பூர்வம் ஆத்மரக்ஷாபரம் த்வயி. இப்போ முதல் பத்தியம் மூலமாக புதஹ ஆத்மானம் நிக்ஷிபேத் அப்படின்னு ஒரு ஞானத்தை அடைந்த ஒரு முமுக்ஷு உபாயத்தை அனுஷ்டிக்க வேண்டும். ஞானத்தை அடைந்த மாத்திரத்தினாலேயே மோட்சமானது கிடைக்காது. ஏன்னா பகவானுடைய ஆக்ஞை இருக்கு, ஒரு உபாயத்தை கடைபிடிக்க வேண்டும். அப்ப இந்த இடத்துல சரணாகதின்ற உபாயத்தை சொல்லியிருக்கிறதுனால புதஹ ஆத்மானம் நிக்ஷிபேத்துன்னு சொன்னார். இப்போ அது எப்படி பண்றதுன்னு கேட்டா அதற்கே ஒரு வாக்கியம் மாதிரி அந்த ஞானத்தை அடைந்தவன் இந்த அனுசந்தானத்தை எதிர்கொள்ள வேண்டும். எப்படி ஸ்ரீமன்னு த்வயி ஞஸ்யாமி, ஞஸ்யாம் யகிஞ்சனஹ ஸ்ரீமன் அப்படின்னு இருக்கு. அந்த ஞஸ்யாம் யகிஞ்சனஹ இருக்கு இல்லையா, அது ஞஸ்யாமி பிளஸ் அகிஞ்சனஹ, ஞஸ்யாமி பிளஸ் அகிஞ்சனஹ. அப்புறம் அனுகூலோன்ய வர்ஜித அப்படின்னு இருக்கு, அது அனுகூலக அந்ய வர்ஜிதன்னு பிரியும். அனுகூலக அந்ய வர்ஜித ரெண்டும் சேர்ந்து அனுகூலோன்ய வர்ஜித. அனுகூலோ அந்ய வர்ஜிதன்னு சொல்லக்கூடாது, அந்த ஆ கேட்கக்கூடாது, அனுகூலோன்ய வர்ஜித. அப்புறம் விஸ்வாச பிரார்த்தனா பூர்வன்றது அது ஒன்றும் அது ஒரே பதம்தான். அது ஆத்மரக்ஷாபரம் தொய், ஆத்மரக்ஷாபரம்ன்றது ஒரே பதம் தான், சமஸ்த பதம் பேர். அதாவது சிம்பிள் வேர்ட்ஸ் இருக்கும், காம்பவுண்ட் வேர்ட்ஸ் இருக்கும். இப்ப ஸ்ரீமன் அனுகூலக இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா சீமிங்லி சிம்பிள் ஸ்டாண்டர்லோன் வேர்ட்ஸ் வச்சுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அகிஞ்சனக கூட தெரியறது, பட் அதெல்லாம் கூட சமஸ்த பதம் தான். ந அப்படி வரும் அது. ஆத்மரக்ஷாபரம்ன்றது இப்ப சமஸ்த பதம், காம்பவுண்ட் வேர்டு அது. ஏன்னு சொன்னா பரம்ன்றது ஒரு சிம்பிள் வேர்டு, ரக்ஷா சிம்பிள் வேர்டு, ஆத்மான்றது ஆத்ம சம்பந்தம், அது ஒரு சிம்பிள் வேர்டு. பட் ஆத்ம ரக்ஷாபரம்ன்றப்ப ஆத்மாவை காக்கும் பொறுப்பு அப்படின்னு இல்லையா. ஸோ ஆத்மாவை காக்கும் பொறுப்புன்றது ஒரு வாக்கியம் மாதிரி ஆடுறது கிட்டத்தட்ட. அதனால அதை குறிக்கக்கூடிய அந்த சப்தமானது பதமானது ஆத்ம ரக்ஷாபரம்ன்றது இப்போ ஒரு சமஸ்த பதம் சொல்லும். சமஸ்தன்னு சொன்னா காம்பவுண்ட், சமாசம்ன்றது ஒரு கான்செப்ட். சமாசம் என்ன சொன்னா ரெண்டு பதங்கள் சேரும், அதான் சமாசம் பேரு. அது இப்ப தெரிஞ்சிருந்தா போறோம். அப்படி ரெண்டு பதங்கள், ரெண்டோ மூணோ நாலோ அவைகள் சேர்ந்துட்டன அவைகளுக்கு சமஸ்த பதம்னு ரெஃபரன்ஸ், அவ்வளவுதான். சரியா? சோ மறுபடியும் பார்த்தோம்னா நியஸ்யாமி அகிஞ்சனஹ ஸ்ரீமன் அனுகூலஹ அந்யவர்ஜிதஹ விஸ்வாச பிரார்த்தனா பூர்வம் ஆத்மரக்ஷா பரம் ஆத்மரக்ஷாபரம் த்வயி. இப்ப நியஸ்யாமி பார்த்தோம், நியஸ்யாமின்றது அந்த அந்த நீ பூர்வக அசுன்னு சொல்லுவோம், வைத்தல் அர்த்தம் அதுக்கெல்லாம். நியஸ்யாமினா இப்போ வைக்கின்றேன், சமர்ப்பிக்கின்னு அர்த்தம். இப்ப நியஸ்யாமின்றது அகம் நியஸ்யாமின்னு தாத்பரியம் அதற்கு. இப்ப சம்ஸ்கிருதத்துல மாத்திரம்தான் வெறும் கிரியாபதம் சொன்னாலே போறோம், அந்த கர்த்தாவை குறிப்பிட வேண்டிய அவசியமே இல்லை, அது தெரிஞ்சிடும் ஈஸியா. இப்ப நியஸ்யாமின்னு சொன்னா வச்சுக்கோங்க, கண்டிப்பா அகம்தான். நியஸ்யசி அப்படின்னு சொன்னா துவம், நியஸ்யத்தின்னு சொன்னா மாத்திரம்தான் அது நான் இல்லை நீ இல்லை மூன்றாம் அவர்னு அர்த்தத்தை கொடுத்துரும். அதற்கு பிறகு யாருன்னு பர்டிகுலரா தெரியணும்னா அப்ப வேணா சொல்லணுமே தவிர, ஆக மொத்தம் வெறும் இதை சொன்னாலே நான் நீ வேறொருவர்ன்ற அர்த்தத்தை கொடுத்துரும். நிக்ஷிப்பேத்துன்னு சொல்றப்ப அது அகம் கிடையாது தொம் கிடையாது, அது மூன்றாவது இதுக்கு போயிடும். சோ அது மாதிரி பார்க்கச்சு நியஸ்யாமின்றது இப்போ சமர்ப்பிக்கின்றேன். யாரை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பத்தியம் அது ஸ்ரீமன். ஸ்ரீமன்றது ஒகேட்டிவ் கேஸ், சம்போதன பதம் பேரு. ஸ்ரீமன் ஸ்ரீமத்து சப்தம், ஸ்ரீமத்துன்னு தான் சப்தம். அந்த ஸ்ரீமத்து வந்து என்ன ஆகும்னா ஸ்ரீமான்னு புல்லிங்கத்துல ஆகும், ஸ்ரீமதின்னு ஸ்ரீலிங்கத்துல ஆகும். அந்த ஸ்ரீமான் சப்தம் இருக்கு இல்லையா, அதனுடைய சம்போதனம் வரைச்சு ஒகேட்டிவ் கேஸ் வரைச்சு ஸ்ரீமன். அதான் நிறைய பேர் பார்த்தாலும் சம்ஸ்கிருதம் படிச்சவெல்லாம் ஸ்ரீமன் அப்படின்னு அட்ரஸ் பண்ணுவான், ஒரு சார் அப்படின்னு சொல்ற மாதிரி. ஸ்ரீமன் இது பகவானை குறிக்கிறது. இந்த இடத்துல வெறும் ஸ்ரீமன் வெறும் சார் இல்ல, அவன் எப்போதுமே ஸ்ரீயோடு கூடியவன். அதனால இங்க இட் மேக்ஸ் மோர் சென்ஸ் ஸ்ரீமன் சொல்றது. ஏன்னா பிராட்டியோட ரோல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், அதனால எங்கேயுமே அவளை விடாம தான் பகவான் அனுசந்திக்க வேண்டும். சோ ஸ்ரீமன், ஸ்ரீமன் த்வயி ஆத்மரக்ஷாபரம் நியஸ்யாமி, இதுதான் ஆபரேட்டிவ் பாட்னு சொல்லுவோம். புரிஞ்சுக்கிறதுக்கு தேவையான இதுதான், இப்படிதான் அப்ரோச். ஸ்ரீமன் த்வயி ஆத்மரக்ஷாபரம் நசியாமி, சரியா? இல்ல த்வயி நசியாமி, அது முன்ன பின்ன அது மாத்திக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆத்மரக்ஷாபரம் த்வயி நசியாமி அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, மிச்ச பதங்கள்லாம் இருக்கு, அகிஞ்சனஹ, அனுகூலஹ, அந்யவர்ஜிதஹ, அதெல்லாம் இருக்குன்னு சொன்னா அதெல்லாம் அகம்ன்ற பதம் இங்க போடல, ஐன்றது இங்க இல்ல, சரியா? அது அண்டர்ஸ்டுட். ஏன்னா நெசியாமின்னு சொன்னாலே அகம் தான், வேற யாரும் வர முடியாதுங்க. இப்ப நான் எப்படிப்பட்டவன், நான் எப்படிப்பட்டவன், மேலும் இந்த ஆத்மரக்ஷாபரம் தொயி நெசியாமி, என்னை காக்கக்கூடிய பொறுப்பை தொயின்றது உன்னிடத்தில் நர்த்தம், மையினா என்னிடத்தில், தொயின்றது உன்னிடத்தில் நர்த்தம். துவது சப்தம் துவம் யுவாம் யூயம்னு போகும், அது துவம் யுவாம் யூயம். இதை மட்டும் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கணும், பேசிக்கா இருக்கக்கூடிய பதங்கள் சப்தங்கள்லாம் மனப்பாடம் பண்ணிக்கணும். துவம்னா நீ, யுவாம்னா நீங்க ரெண்டு பேர், யூயம்னா நீங்க பலர். அதுல துவையினா உன்னிடத்தில் நர்த்தம், மையினா என்னிடத்தில், துவயி நெசியாமி உன்னிடத்தில் வைக்கின்றேன். எதை வைக்கின்றேன்? ஆத்மரக்ஷா பரம், என்னுடைய என்னை காக்கும் பொறுப்பு இருக்கின்றதல்லவா, அந்த பொறுப்பை உன்னிடம் சமர்ப்பிக்கின்றேன். சரி, எப்படி இருந்து கொண்டு நான் சமர்ப்பிக்கின்றேன், எப்படி சமர்ப்பிக்கின்றேன் அப்படின்னு சொன்னா, அகிஞ்சனக சன்னு அப்படின்னு சொல்லுவா. சன்னுனா அது ஒரு கண்டினியூஸ் டென்ஸ் குறிக்கிறது. அகிஞ்சனாக இருந்து கொண்டு, அனுகூலக சன்னு அனுகூலனாக இருந்து கொண்டு, அந்நிய வர்ஜிதக சன்னு அந்நிய வர்ஜிதனாக இருந்து கொண்டு, அப்புறம் விஸ்வாச பிரார்த்தனா பூர்வம்ன்றது கிட்டத்தட்ட ஒரு அட்வர்ப் மாதிரி ஏறது. இப்படி இவ்வாறு இத்தின்னு சொன்னாரா இல்லையா மேல, அது மாதிரி இவ்வாறு உன்னிடத்தில் ஆத்மரக்ஷா பரத்தை சமர்ப்பிக்கின்றேன். இப்ப இந்த இந்த பத்தியமானது பிரபத்திக்கு உண்டான ஐந்து அங்கங்களை சூச்சிப்பிக்கின்றது. அஞ்சு அங்கம்னு சொன்னா பிரபத்தி அங்கி, அங்கங்களை உடையது அங்கி. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சிரஸ் இருக்கு இல்லையா, தலையை அங்கியா கூட பாவிக்கலாம், இந்த மிச்செல்லாம் அதுக்கு அங்கமா வச்சுக்கலாம். அல்லது இந்த சரீரம் இருக்கு இல்லையா, இது அங்கி, இந்த சரீரத்துக்கு இதெல்லாம் அங்கங்கள் அப்படி வச்சுக்கலாம். எது முக்கியமானதோ அது அங்கின்னு வச்சுப்போம் பொதுவா. மிச்சம்லாம் அதுக்கு அதுக்கு உட்பட்டு இருக்கிறதெல்லாம் அங்கம்னு ஆயிடும். அது மாதிரி இப்போ பிரபத்தி, அந்த ப்ராசஸ் ஆஃப் டூயிங் பிரபத்தி இருக்கு இல்லையா, பரநியாசகன்றது, அதுதான் வந்து என்னது அங்கி. அதற்கு ஐந்து அங்கங்கள் இருக்கு. அது என்னது? ஆக்கிஞ்சன்யம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பேன் நீங்க, ஆக்கிஞ்சன்யம் ஒன்று உண்டு. அப்புறம் ஆணுகூல்யச சங்கல்பம், பிராத்திகூல்யச வர்ஜனம், கார்பண்யம் தான் ஆக்கிஞ்சன்யம், மகாவிஸ்வாசம், கோப்திருத்வ வரணம். ஐந்து அங்கங்கள் என்னன்னு கேட்டா ஆணுகூல்யச சங்கல்பக. சம்ஸ்கிருதம் நம்ம தமிழ் படிச்ச வரைக்கும் ஒரு பெரிய சிக்கல்னா, தமிழ் எல்லாமே அம் அம்னே முடியுமா, சங்கல்பம் சங்கல்பம் சொல்லிட்டு போம். சம்ஸ்கிருதத்துல வந்து அது சங்கல்பக. பிராத்திகூல்யச வர்ஜனம் அது கரெக்ட், கார்பண்யம் கரெக்ட், மகாவிஸ்வாசக அது மகாவிஸ்வாசம் தமிழ் சொல்லுவோம். இது கொஞ்சம் நமக்கு சமம், தமிழ் தமிழ் பேசக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் சமம். இது எதுல அந்த விசர்க்கம் வரணும்னு நமக்கு தெரியாது, அது பழக்கத்துல தான் வரணும். கோப்திருத்துவ வரணும். இப்ப இந்த ஐந்து அங்கங்கள் என்னன்னு சொன்னா, பகவானத்துல போய் நம்ம என்ன பண்றோம், சரணாதி பண்றோம், அப்பா நீ என்ன காப்பாத்துன்னு சொல்றோம். சரி நான் உன்னை காப்பாத்துறேன், நீ என்ன பண்ண போற எனக்காங்க கேட்டா, நீ சொன்னதெல்லாம் கேட்கிறப்பா, இனிமேல் என்னென்ன சொல்றீக்கியோ அதெல்லாம் நான் சொல்படி நடக்கின்றேன். அதான் ஆணுகூல்யசிய சங்கல்பக. இந்த இடத்துல அனுகூலகன்ற பதமே அதை குறிக்கிறது. அகம் தவ அனுகூலக, நான் உனக்கு அனுகூலமாக இருப்பேன். வெறும் சங்கல்பம் தான் பண்றோம் ஆக்சுவலா, பண்ணி காட்டிட்டுவான்னு சொன்னா யாரும் பக்கத்தையும் நான் போகிறது இல்லை. அதனால பகவான் இடத்துல போயிட்டு, அப்பா நான் இனிமேல் இப்படிலாம் இருக்கேன், குழந்தைகள்லாம் சொல்ற மாதிரி அடுத்த வாட்டி கண்டிப்பா படிச்சு மார்க் வாங்கிடுறப்பா, சரி போ போயிட்டு வா அப்படின்ற மாதிரி அனுகூலக அப்படின்னு சொன்னா உனக்கு ஃபேவரபிளாக இருப்பேன். சரி, ஃபேவரபுளாக இருப்பேன், கொஞ்சம் அப்பப்ப அன்ஃபேவரபுளாக இருப்பேன், அப்பப்ப கொஞ்சம் இதெல்லாம் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டால், அந்நிய வர்ஜிதக, அந்நியன் சொன்னால் வேறு, எதை காட்டிலும் வேறு, அனுகூலத்தை காட்டிலும் வேறு. அனுகூலத்தை காட்டிலும் வேறு என்னது? பிரதிகூலம். பிரதிகூலம்னா வாட் இஸ் ஃபார்பிடன், உனக்கு எதை எதை பண்ணால் உனக்கு கோபம் வருமோ அது பிரதிகூலம். ஆப்பனண்ட்டு நடத்தம் ஆக்சுவலாக. ஸோ உனக்கு ஆப்பனண்ட்டாக இருக்க மாட்டேன், உனக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன், நீ சொன்னதை பண்ணுவேன், நீ சொல்லாததை பண்ண மாட்டேன், அல்லது நீ பண்ணாதேன்னு சொன்னதை நான் பண்ண மாட்டேன். ஸோ ரெண்டு கிரைட்டீரியா மீட் பண்ணியாச்சு. அதற்கடுத்து அகிஞ்சனகன்னு சொன்னியாச்சு. அகிஞ்சனன்னு சொன்னாலே கிஞ்சனன்னு சொன்னால் கொஞ்சம் இருக்குன்னு அர்த்தம், அகிஞ்சனகனா ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். என்ன ஒன்றுமே இல்லை இப்போன்னு சொன்னால், அந்த இன்டெலெக்சுவல் எபிலிட்டி இல்லை, அந்த ஸ்பிரிச்சுவல் எபிலிட்டி இல்லை என்கிட்ட. எதற்கு இல்லை? வேறு உபாயத்தை எடுத்துக்கொள்வதற்கு. வேறு உபாயம் என்ன இருக்குது? பக்தி யோகம்னு உபாயம் இருக்குது. அந்த பக்தி யோகம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஜீவாத்மாவினுடைய அவனுடைய வில் WILL அவனுடைய சங்கல்பம் இருக்கு இல்லையா, அவனுடைய முயற்சி பிரயத்தனக, அதற்கு பிறகு அவனுடைய புத்தி, இதெல்லாம் அது அதை அதை பேஸ் பண்ணி இருக்கு. அப்போ பக்தி யோகம் பண்ணுறவாளுக்கு ஒரு நல்ல ரெசல்யூஷன் இருக்கணும். அவ வந்து ரொம்ப அந்த ஸ்ரத்தை ஜாஸ்தியாக இருக்கணும். சாஸ்திரத்தை பின்பற்றக்கூடிய அறிவு ப்ளஸ் அந்த ஒழுக்கம் அப்புறம் அந்த முயற்சி இதெல்லாம் அவள் இடத்துல இருக்கணும். இப்போ இதெல்லாம் இருந்தால் பக்தி யோகத்துக்கு போகலாம். அதற்கு மேலே கண்டிஷன்ஸ் இருக்குது, பர்த் ரைட்லாம் கொஞ்சம் இருக்குது. அந்த மூன்று வர்ணங்களில் பிறக்கணும், பிராமண க்ஷத்ரிய வைஷ்ய வர்ணத்தில் பிறந்து சம்ஸ்காரங்கள்லாம் ஒழுங்காகி மேற்படி வேதத்தில் சொன்ன கர்மாவையெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு யோகியத்தையெல்லாம் இருக்கணும். இவ்வளோ இருந்தால் தான் பக்தி யோகத்தை மேற்கொள்ள முடியும். இப்போ இவனுக்கு அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு தெரியும். சுவாமி எனக்கு சந்தியானமே பண்ண தெரியாது, இது விளையாட்டுக்கு, அதுக்காக பிரபத்தி பண்ணால் சந்தியானம் பண்ணக்கூடாதுன்னா இல்லை, எல்லாமே நம்மளும் பண்ணணும் ஆக்சுவலாக. இருந்தாலும் அதை வந்து மோட்சத்துக்கு உபாயமாக எதுவுமே பண்ணக்கூடாது, அதான் தாத்பரியம். ஏன்னா பிரபன்னாலெலாம் எதுவுமே பண்ண தெரியாது, பண்ணவும் வேண்டாம்னு ஆகிடக்கூடாது. பிரபன்னாலும் எல்லாத்தையும் பண்ணணும், ஆனால் அதுக்கு ஒரு பாவனை இருக்குது. சாத்விக தியாகத்தோட இதெல்லாம் பகவானுடைய பிரீத்திக்காக நான் பண்ணுறேன், எவ்வளோ முடியுமோ பண்ணுறேன், அவ்வளோதான். அந்த மாதிரி தாத்பரியம். அப்போ இப்போ என்னாச்சு, அனுகூலக சொல்லியாச்சு, அந்நியவர்ச்சிதாக சொல்லியாச்சு, அகிஞ்சனக, அகிஞ்சனகனா வேறு கொள்முதல் இல்லை எனக்கு, வேறு வழி எனக்கு தெரிய பண்ணுறதுக்கு என்கிட்ட தகுதி இல்லை, வேறு உபாயத்தை மேற்கொள்வதற்கு தகுதி இல்லை. ஆச்சா, அப்புறம் விஸ்வாச பிரார்த்தனா பூர்வம் ரெண்டு இருக்குது. இப்போ இதில் விஸ்வாசன்ற பதம் இருக்குது, பிரார்த்தனா இருக்குது. பூர்வம், பூர்வம்னா அதை முன்னிட்டுன்னு அர்த்தம். இந்த விஸ்வாசத்தையும் பிரார்த்தனையும் முன்னிட்டு மகாவிஸ்வாசம் போகணும். பகவான் காப்பாற்றுவான்ற மகாவிஸ்வாசம் இல்லாட்டி பிரபத்தி பண்ணுறது வீண். நிச்சயமாக அவன் என்னை காப்பாற்றுவான். ஏன்னா அன்று ஆணைக்கு அருளை ஈந்த கண்ணரான்லாம் பாசுரங்கள்லாம் இருக்கு பாருங்கோ இல்லையா. அதனால் அந்த யானைக்கு அருள் புரிந்தான் மாதிரிலாம் பண்ணானே, ஒரு ஜடாயு பக்ஷிக்கு அருள் புரிந்தானே, அப்படி அருள் புரியச்சே ஒரு அதாவது அவைகளை காட்டிலும் கொஞ்சம் உயர்ந்த சேத்தனாக இருக்கக்கூடிய எனக்கு பண்ண மாட்டானா அப்படின்ற ஒரு ஒரு நம்பிக்கையெல்லாம் வந்து விஸ்வாச அது மகாவிஸ்வாசம். அதற்கடுத்து பிரார்த்தனை, பகவானத்தில் போய் நாம் கேட்க வேண்டும். அதான் கோப்திருத்வ வரணம்னு பேர். துவம்மே கோபாயிதா பவ, நீ என்னை ரட்சிக்க வேண்டும் போய் பகவானத்தில் கேட்கணும். அப்போ தானே வில்லிங்னஸ் தெரியும் பகவானுக்கு இல்லையா. அதனால் இந்த ஐந்து அங்கங்களோடு கூட நான் உன்னிடத்தில் என்னை காக்கும் பொறுப்பை சமர்ப்பிக்கின்றேன். ஸ்ரீமன்னு ஆத்மரக்ஷாபரம் தொய் சமர்ப்பயாமி, தொய் நெசியாமி. கீதிஷக சன்னு எப்படி இருந்து கொண்டு, அனுகூலக சன்னு, அந்நியவர்ஜிதக சன்னு, அகிஞ்சனக சன்னு, அப்பிச்ச விஸ்வாச பிரார்த்தனா பூர்வம் நெசியாமி. அனுகூலனாக இருந்து கொண்டு, அந்நியவர்ஜிதனாக இருந்து கொண்டு, அகிஞ்சனாக இருந்து கொண்டு, விஸ்வாசத்தையும் பிரார்த்தனையும் முன்னிட்டு, தொய் உன்னிடத்தில் என்னை காக்கும் பொறுப்பு ஆத்மரக்ஷாபரத்தை நெசியாமி நான் சமர்ப்பிக்கின்றேன்னு ஆச்சு. இதான் இரண்டாவது பத்தியத்தினுடைய அர்த்தம். ஏன்னா பிலாசபிக்கல் இது நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் இன்னும் டைம் நிறைய எடுக்கும் சொல்கிறதுக்கு. பட்டு இவ்வளவு சொன்னால் போகணும்னு தோன்றது. அதற்கு மேலே போகணும் நம்ம பின்னாடி ஒரு தனியாக உபன்யாசமாக பார்த்துக்கொள்ளலாம். இதான் இந்த இரண்டாவது பத்தியத்தினுடைய அர்த்தம், கொஞ்சம் சம்ஸ்கிருத விஷயமும். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹா.